Gopala, Gopala, Nanda Nanda, Ananda Nanda Nanda, Govinda Nanda Nanda, Gopala, Gopala, Nanda Nanda, Ananda Nanda Nanda, Govinda Nanda Nanda, Gopala. Gopala Nanda Nanda Ananda Nanda Nanda Govinda Nanda Nanda Gopala Gopala Murali Krishna Gopala Mukunda Krishna Govinda Murali Krishna Gopala Nanda Nanda Ananda Nanda Nanda Govinda Nanda Nanda Gopala Gopala Ananda Nanda Govinda Nanda Nanda Gopala Gopala Govinda Govinda Gopala Gopala Krishna Govinda Murali Krishna Gopala Mukunda Krishna Govinda Murali Krishna Gopala ஆனந்த ஆனந்த நந்த நந்த கோவிந்த நந்த நந்த கோபால கோபால நந்த நந்த ஆனந்த நந்த நந்த கோவிந்த நந்த நந்த கோபால கோபால ஆனந்த நந்த நந்த கோவிந்த நந்த நந்த கோபால கோபால நந்த நந்த ஆனந்த நந்த நந்த கோவிந்த நந்த நந்த கோபால நந்த நந்த ஆனந்த நந்த நந்த கோவிந்த நந்த நந்த கோபால கோபால